நாங்கள் தான் எஃப்ஸ்ப்ரோட் வேணும் மித்து வீத்தி. எங்கள் இசைப்பயணம் 2010 ஆரம்பித்தது. இன்று 9 வருடங்கள் கடந்த எங்கள் ஃபர்ஸ்ட் ஆல்பம் திருவிழா உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். சின்ன வயசில் எங்கள் 3 பேருக்கும் ஒரு கனவு. அந்த கனவை இந்த இசை தட்டு மூலமாக நிஜமாக போகுது. முந்தைய எங்களை பார்த்து சிரிச்சாங்க, எங்களால் முன்ன வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நம்பிக்கையை என்றுமே கைவிடலை. இது ஒரு விடாமுயற்சி. எஃப்எஸ் ப்ரோட் பல வருட கனவு. எஃப்எஸ் ப்ரோட் பிரிக்க முடியாத நட்பு. எஃப்எஸ் ப்ரோட் we never gonna stop. இது முடிவில்ல ஆரம்பம். ஏய் மச்சி கபரல் போற பீட்ட. தாண்டி முன்னே வந்தோம் நாங்கள் தான் எஃப்எஸ் ப்ரோ.